புயலே புயலே பொத்தி வச்ச புயலே, புன்னகையாலே என்னை காக்கும் புயலே. புயலே புயலே பொத்தி வச்ச புயலே, புன்னகையாலே என்னை காக்கும் புயலே. இதுக்குத்தான் என்ன சுத்தி பட்டம் போட்டாயோ, இது போல உனக்குள் வேறு திட்டம் போட்டாயோ. விடிய விடிய தா என்ன நடக்கிற, விடிஞ்சு முடிஞ்சதோ நேரு பார்க்கிற, கிட்ட வந்து காதலுக்கு நிற்கிற. ஒன்ன பார்த்ததோ எனக்கு பிடிச்சது, கண்ண பார்த்ததோ பூமி இருந்துச்சு, பேசி பார்த்ததோ காதல் வெடிச்சது. புயலே புயலே பொத்தி வச்ச புயலே, காட்டி நிக்க பச்சியே. வெக்கம் வீசியே என குச பச்சியே, உன்னை உன்னை பார்க்கும் போது கண்கள் பூசுதே. புயலே புயலே பொத்தி வச்ச புயலே, புன்னகையாலே என்னை தாக்கும் புயலே. இதுக்குத்தான் என்ன சுத்தி பட்டம் போட்டாயோ, இது போல உனக்குள் வேறு திட்டம் போட்டாயோ. கண்ணு ரெண்டும் கெட்டு போச்சோ, ஒண்ணும் புரியலையே. ஊரே கண்ணெல்லாம் மேல பட்டிருக்கோ, முச்சந்தியில் மண் எடுத்து சுத்தி போட்டிருக்கோ. உப்பே சொல்லித்தா யார் பேசி போனாலும், எனக்கே ஜாடை சொல்லுவதாக ஏனோ தோடுதடி. இருப்பதா சேரி வதந்தியும் உண்மை தான் டாலி டாலி. பேசி பார்த்ததோ காதல் வெடிச்சது. ஐயா.